டான் டானே உன்னோடு பேசி சீன் சீன் சீனு தொட்டடலாசி மானு மானு மானு உன்னோடு காசு டான் டான் டானே பார்த்தாலே நான் கானே குண்டான கண்ணால குத்தாம குத்தால நீ ஒன்ன கண்டாலும் பத்தாதடி ரோஜா பூ தேகத்தால் ராஜானா சாஞ்சிட்ட மோமுன்னே எங்கெத்து நிக்காதடி உருகுதே இந்த நான்மை பார்த்து மயங்குதே இந்த பாவை தான் தவிகிறே என்னை தாண்டி பார்க்க தடுக்குதே பெண்ணானந்தம் உருகுதே மயங்குதே தவிகிறே தடுக்குதே பெண்ணான daily shopping is guaranteed. You're my Lisa, mama, I'm your naughty mommy, giving you lifetime service warranty. I'm a lawyer, husband, giving you royal treatment on your daily shopping is guaranteed. You're my Lisa, mama, I'm your naughty mommy, giving you lifetime service warranty. Hey, mama, tingle, come and mingle, namma kattila, naan thaan king. Modern mama thaan, aasa kooru thaan, kanna kattu thaan, give me பார்த்து மயங்குதே இந்த பாவை தான் தவிக்கிறே என்னை தாண்டி பார்க்க தடுக்குதே டான் டான் டானே உன்னோடு கோல்மீன் சீனு சீனு சீனு நீ தொட்டதெல்லாம் சீனு மானு மானு மானு உன்னோடு கேஃபீன் கான் கான் கானு குண்டான கண்ணால குத்தாம குத்தாத நீ ஒன்ன தந்தாலும் பத்தாதடி ரோஜா பூ தேகத்தால் ராஜானா சாஞ்சிட்ட மோமுன்னே எங்கெத்து நிக்காதடி I'm a lawyer, husband, giving you royalty, but on your daily shopping is guaranteed. You're my Lisa, mama, I'm your naughty mommy, give me lifetime service warranty. I'm a lawyer, husband, giving you royalty, but on your daily shopping is guaranteed. You're my Lisa, mama, I'm your naughty mommy, give me lifetime service warranty.